கேட்டதும் பூத்தது கண்ணின் மணி. மோகம் என்னென்ன மந்திரம் போட்டதோ, தேகம் எங்கெங்கும் மின்னல்கள் பாய்ந்ததோ, மோகம் என்னென்ன மந்திரம் போட்டதோ, தேகம் எங்கெங்கும் மின்னல்கள் பாய்ந்ததோ, கண்விழி பாணம் தான் விட்டது. முதல் முதல் அறிமுகம் தேனும் பாலும் தொட தொட ஊறுது. காலையில் கேட்டது கோயில் மணி, கேட்டதும் பூத்தது கண்ணின் மணி. கண்மணி காய்ந்ததோ செவ்விழி, காதலா என் மனம் சேர்ந்ததே, ரகசியம் புரிந்தது, அதிசயம் தெரிந்தது, ரகசியம் புரிந்தது, அதிசயம் தெரிந்தது, காற்றும் பூவும் கலந்துறவாடுது. காலையில் கேட்டது கோயில் மணி, கேட்டதும் பூத்தது கண்ணின் மணி. காலையில் கேட்டது கோயில் மணி, கேட்டதும் பூத்தது கண்ணின் மணி.